ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗിനിന്നഭാരം സംപ്രാപ്തമാന്തദ്വയമനുഗണം ചിട്ടതാ പൂർണമദ്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജനിധരണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം തത്വസ്ഥം ശ്രീവരാഗം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർത്തിയകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാണാം ഹയഗ്രീവം ഉപാസ്മയേ കാവേരി വിരജാതോയം വൈകുണ്ഠം രംഗമന്ദിരം സവാസുദേവോ രംഗേഹ പ്രത്യക്ഷം പരമം പദം വിമാനം പ്രണവാകാരം വേദശൃംഗം മഹാദ്ഭുതം ശ്രീരംഗശായി ഭഗവാൻ പ്രണവാർത്ഥ പ്രകാശക ഗംഗയിൽ പുണിതമായ കാവേരി നടുവുപാട്ട് പൊങ്ങുനീർ പറന്നു പായും പുതിലരംഗം തന്നുൾ എങ്ങൾ മാൽ ഇറവന്നീതൻ കിടന്നതോർ കിടക്കൈ കണ്ടും എങ്കണം മറന്നു വാഴേൻ ഏഴയേൻ ഏഴയേനേ സന്തശ്രീരംഗപ്രത്യീശകരണത്രാണശേഖരാ ജയന്തി ഭുവനത്രാണപദപങ്കജരേണവ ശ്രീയപ്പതിയാണ് എമ്പെരുമാൻ ശ്രീമന്നാരായണൻ അവനുടെ അനുഗ്രഹത്തിനാലെ കൂറത്താഴ്വാൻ അനുഗ്രഹിച്ചതാണ് ശ്രീസ്തവം അപ്படிங்கறதான പ്രപഞ്ചത്തെ പറ്റി അനുഭവിക്ക പോറോം. നമ്മുടെ സമ്പ്രദായത്തിലെ ആഴ്വാർകൾ ആചാര്യർകൾ ഇവെല്ലാം അനുഗ്രഹിച്ചതാണ് പ്രബന്ധങ്ങൾ. എല്ലാ വിധത്തിലേയുമേ നമുക്ക് ഒരു നന്മയെ അയക്കക്കൂടിയതാക ഇരിക്കക്കൂടിയവകൾ ഇമ്മയ്ക്കും മറുമയ്ക്കും. இந்த ஆச்சாரியர்கள் பங்கிலே கூறத்தாழ்வான் என்பவர் மிகவும் சிரேஷ்டமானவர். சம்பிரதாயத்துக்காக தன்னுடைய பங்கை அதிகமாக கொடுத்தவர். அப்பேற்பட்டதான அந்த ஆழ்வானுடைய திவ்யசக்தியில நாம சொல்வதற்கும் கேட்பதற்கும் பல ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அது நமக்கு இப்பொழுது பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலும் பிராப்தமாயிருக்கு. ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரேபியோ நம உக்திம் அதீமகே எதுப்பயேகந்தி யாந்தி மங்கள சூத்திரதாம். கூறத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகள் அவரால் பண்ணப்பட்டதான ஸ்தோத்திர பிரபந்தங்கள் வேத மாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த வேத மாதாவினுடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடியதான திருமாங்கல்யத்திற்கு சமமானது. இந்த கூறத்தாழ்வான் ஸ்ரீவத்சாங்கர் அப்படிங்கறதான திருநாமத்தை உடையவர். அவரை நமஸ்கரிக்கிறோம். அவருக்காக எங்களுடைய நமஸ்காரம். அவருடைய ஸ்ரீசுக்திகளை வேதத்தை போல் ஓதுகிறோம் என்று ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்திகள் வேதத்திற்கு சமமானவை என்று இந்த தனியில் பராசரப்பட்டவர் அருளி செய்கிறார். ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்திகள் ஒவ்வொன்றும் வேதத்துக்கு சமமானவை. வேதத்தை அத்தியனம் பண்ணால் என்ன ஒரு பலனோ என்ன ஒரு பாக்கியமோ என்ன ஒரு பிராப்தமோ அப்படி ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்திகளை நாம் தெரிந்து கொண்டால் வேதாத்தியனம் பண்ணதற்கு சமம் என்பது பராசர பட்டருடைய அபிப்பிராயம். அதை நமக்கு உபதேசம் பண்ணியுள்ளார். பராசர பட்டரின் திரைத்தகப்பனாரான இவருக்கு ஆழ்வான், பூரநாதர், பூராதிநாதர், நடமாடும் பதஞ்சலி, ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரத், ஸ்ரீவத்த சின்னர், இப்படி பல திருநாமங்கள் உண்டு. ஸ்ரீபாஷ்யகாரரின் நேர் சிஷ்யர், இவருடைய குமாரர்கள் ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ வேதவியாச பட்டர். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்காக தன் திருக்கண்களை கொடுத்த மகான், வடுக நம்பிக்கு ஆச்சாரியர், சொல்லால் திருத்துவதை விட அனுஷ்டானத்தினால் பலரை திருத்தி பணி கொண்டவர், ஸ்ரீ ஆளவந்தாரைப் போல சம்பிரதாய சாஸ்திரார்த்தங்களை முதன் முதலில் அனுபவத்தோடு தோற்றங்களாக அருளி செய்தவர். இதை பின்பற்றி ஸ்ரீ பட்டரும் சுவாமி தேசிகனும் பல ஸ்தோத்திர பிரபந்தங்களை அருளி செய்துள்ளனர். ஸ்ரீ கூரத்தாழ்வானை சம்பிரதாயத்தில் ஆழ்வான் என்று அழைப்பது வழக்கம். இவர் அனுசந்தித்த ஸ்தோத்திரங்களை பஞ்சஸ்தவம் என்று சொல்வதுண்டு. முதலில் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சாரை பற்றி 11 ஸ்லோகங்களில் ஸ்ரீஸ்தவம் என்று அருளி செய்துள்ளார். அடுத்து ஸ்ரீவைகுண்டஸ்தவம். ஸ்ரீவைகுண்டஸ்தவம் தெரியாதவன் ஸ்ரீவைஷ்ணவன் அல்லன் என்பது பழமொழி. இதில் ஸ்ரீபாஷ்யம் முதலான வேதாந்த கிரந்தங்களில் உள்ள சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் அருளி செய்துள்ளார். இது 100 ஸ்லோகங்கள் கொண்டது. அடுத்தது அதிமானுஷஸ்தவம். இதில் எம்பெருமான் மனிதனாக அவதரித்து மனிதனால் செய்ய முடியாததான பல காரியங்களை தான் செய்து காட்டியுள்ளார். அதை இதிகாச புராணங்களைக் கொண்டு 61 ஸ்லோகங்களில் அருளி செய்துள்ளார் ஆழ்வான். அடுத்து திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றி சுந்தரபாகுஸ்தவம் என்றும் தேவாதிராஜனை பற்றி வரதராஜஸ்தவம் என்றும் அருளி செய்துள்ளார். பிராட்டியின் விஷயமான ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிறதான அந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். தாயாமுடையே கடாட்சம் இல்லாமல் எந்த விதமான காரியங்களும் நடைபெறுவது கிடையாது, நன்மைகளும் நடப்பது கிடையாது. மனிதர்களாக நமக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டங்கள், ஏற்படக்கூடியதான நன்மைகள், அந்த கஷ்டங்களை போக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடியவள் தாயார். அதனால தாயாரிடத்திலே முதலே நாம் சரணாகதியை பண்ண வேண்டும். வேதமே மாத்ரு தெய்வோ பவா அப்படின்னு முதல்ல தாயாரதான் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு காரியத்திற்கும் வாத்சல்யத்தோடு நமக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியவள் தாயார். ஆச்சாரிய சம்பந்தத்துடன் தாயாரை அணுகி எம்பெருமானிடத்தில் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பது ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் சம்பிரதாயம். அந்த ஆச்சாரியன் ஏதாவது ஒரு இன்னல் அப்படிங்கும் பொழுது தாயாரை நாம் ஆசிரியக்க வேண்டும். அந்த தாயார் மூலமாகத்தான் எல்லாமே நடக்கக்கூடியது. தாயாருக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள். அதனாலே நம்மிடத்திலே வாத்சல்யம் உண்டு. தாயாருக்கு எம்பெருமானிடத்திலே வால்லபியம் உண்டு. இந்த இரண்டு காரணங்களால் தாயார் புருஷகார பூஜையாக இருந்து கொண்டு இந்த லோகத்திற்கும் எல்லோருக்கும் சிதத்தை நன்மையை செய்யக்கூடியவளாக அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார். சுவாமி தேசிகனும் தாயார் விஷயமாக 3 ஸ்துதி ஸ்தோத்திர பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார். ஸ்ரீஸ்துதி என்கிற பிரபந்தத்திலே மானாதீத பிரசித விபவான் என்கிற ஸ்லோகத்திலே துவாம் சரண்யாம் பிரபத்தி, பூஸ்துதியிலே சங்கல்ப கல்பலஜிகாங்கிற ஸ்லோகத்திலே சரணம் பிரபத்தி, கோதாஸ்துதி ஸ்ரீ விஸ்துசித்த கோதாமனன்ய சரணம் பிரபத்தி. அதனால சரணாகதி தான் முதல்ல நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் சுவாமி. சரணாகதிக்கு வேறொரு அரணாகா, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் தாயாரிடத்திலே முதலிலே சரணாகதியை பண்ண வேண்டும். அப்பேற்பட்டதான பிராட்டியார் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லக்கூடியதான எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழித்து தேவர் உலகம் நரகம் மோட்சஸ்தானம் பாவங்களை போக்கக்கூடிய ஸ்ரீஹரியான எம்பெருமான் பெரிய பிராட்டியாருடைய திருமுக மண்டலத்தை பார்த்தபடி ததிங்கித பராதீனாய் அவருடைய திருக்கண்களின் குறிப்புக்கு அடங்கினவனாய் இவற்றை எல்லாம் நடத்தி வருகிறான். அப்படிப்பட்டதான பெரிய பிராட்டியார் எல்லா உலகத்திற்கும் க்ஷேமத்தை அனுகிரகிக்கட்டும், அசேஷ ஜெகதாம் ஸ்ரீ ஸ்வஸ்தி திசதாத் என்று முதல் ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் ஆழ்வான். ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாத் அசேஷ ஜெகதாம் சர்கோப சர்கஸ்திதி ஸ்வர்கம் துர்கதி மாபவர்ஜிகபதம் சர்வம் ச குர்வங்கரிஹி யஸ்யாதீக்ஷ முகம் ததிங்கத பராதீனோ விதத்தே சிலம் கிரீடேயம் கலு நான்யதாச்சரசாத்தயா. அதனால பெரிய பிராட்டியாருடைய எந்த விதமான ஒரு சங்கல்பமும் இல்லாமல், அனுகிரகமும் இல்லாமல், கடாட்சமும் இல்லாமல் எம்பெருமான் எந்த காரியங்களையும் செய்வதில்லை. அப்பேற்பட்டதான பெரிய பிராட்டியார் விஷ்ணு புராணத்திலே பராசர மகரிஷியும் அசேஷ பும்சானம் ஹரிரவ ஜன்ம ஜராதிகாம் சமர்த்திம் சதுசது பகவான், அப்பேற்பட்டதான எம்பெருமான் மங்களங்களை உண்டாக்கட்டும் அப்படிங்கிறார். இப்படி முதல் ஸ்லோகத்திலே ஆழ்வான் அந்த பெரிய பிராட்டியாருடைய கடாட்சத்தினாலே எல்லோருக்கும் க்ஷேமமானது ஏற்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த பிராட்டியை சம்போதனம் பண்ணி ஆழ்வான் அனுபவிக்கிறார். ஆச்சாரியாருடைய திருவுள்ளத்திலே ஹிருதயங்களிலே பிராட்டியாருடைய அனுபவமானது பரிபூர்ணமாக இருப்பதால் தான் நேராக அனுபவிக்கக்கூடியதான விஷயங்களை நமக்காக உபதேசம் பண்ணி காண்பிக்கிறார். பெரிய பிராட்டியார் சேஷ்டிலிர் தேவி சமஸ்தலோக ஜனனியும் துவாம் போது மீகாவகில் யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயா கிருதமிமம் தாவம் ஜனம் பாவகம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச வீசிருதே சாமகாமி வயம். எப்பொழுதுமே தனக்காக மட்டும் எதையும் பிரார்த்திக்காமல் தன்னை சேர்ந்தவர்களும் இந்த லோகமும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவாள் ஆச்சாரியால் பெரியவாள். ஆழ்வான் தனக்கு துரோகம் செய்த, தனக்கு கெடுதல் செய்த நாளூரான் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர். நான் பெற்ற பேரு நாளூரானும் பெறக்கடவன். அப்பேற்பட்ட ஆழ்வான் பிராட்டியின் இடத்திலே பெரிய பிராட்டியாரே, நீர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த லோகத்திற்கெல்லாம் தாய், சமஸ்த லோக ஜனனி, இப்படி லோகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியதான நீ, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நல்ல ஞானத்தை அனுகிரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, துதி பாடணும் அப்படின்னா எனக்கு மொழி தெரியணும், அதனால நல்ல வாக்கை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உன்னுடைய அடியனாக தாசபூதனாக இருந்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும், இது எனக்கு கிடைத்த பாக்கியம். இப்படி பாக்கியம் பெற்றதான இந்த ஜந்து உமக்கு அடியனாக தாசனாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவனை போல, இதை சேர்ந்ததான தாசபூதர்கள் அடியார்கள் நாங்களும் அப்படின்னு சேர்த்துக்கிறார் எல்லாரையும். எனக்கு கிடைத்த பாக்கியம் உன்னுடைய கடாட்சமானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அமி இந்த உலகத்திற்கும் வயம்ச்சு அடியார்களான நாங்களும் அடைய வேண்டும் என்று இரண்டாவது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் ஆழ்வான். ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆச்சாரியாளிடத்திலே ஞானிகளிடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவிக்கக்கூடியதான அவள், நான் எனது என்ற அகங்காரம் அமக்காரம் இல்லாமல் அந்த அனுஷ்டானத்தை பண்ணி காண்பிக்கக்கூடியவாள் ஆழ்வான். அனுஷ்டானம் மூலமாகவே எல்லோருக்கும் ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர். நான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டேன், ஆரம்பிச்சுட்டேன், ஆனா எதை கொண்டு பண்றது எனக்கு சக்தி இல்லையே அப்படின்னு தன்னுடைய நைச்சானு சந்தானத்தை காண்பிக்கிறார் மூணாவது ஸ்லோகத்தில். ஸ்தோத்ரம் நாம கி மாமநந்தி கவயோ யஜ்யன்யதீயான் குணான் அந்யத்ர ததோதிரோப்ய பணிதி சாதர்ஹி வந்த்யாத்வயி சம்யக் சத்த குணாதிவர்ணனமதோ ப்ரூயி கதம் தாதிருஷி வாக்வாசஸ்பதினாபி சக்யரச்சனா த்வத்சத்குணார்னோ நிதௌ. பெரிய பிராட்டியாரே, உங்களுடைய திருக்கல்யாண குணங்களை வாக்கால் வர்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் கடல் போன்றது, சமுத்திரம் போன்று இருக்கக்கூடியதான அந்த குணங்களை வாகீஸ்வரனான ஸ்ரீ ஹைக்கிரீவனாலும் வர்ணிக்க முடியாது என்று அனுபவிக்கிறார். நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதயே நமோ விஷ்ணவே பிரகதே கரோமி அப்படின்னு வேத மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பிரதிபாத்தியன் நகரார்த்தமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ ஹயக்ரீவன். அப்படிப்பட்ட அவனாலேயே உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்டதான பெரியவராட்டியாரே நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். உம்முடைய சிறப்புகள் குணங்கள் மேன்மைகள் இவற்றை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த சொல்லானது எனக்கு வர வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும். யாராவது ஒருவர் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் புகழ்ந்து பாடினார் அப்படின்னா அது எல்லாமே வீணானதுங்கிறார் ஆழ்வார். ஏன் அப்படின்னு கேட்டா, எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பூர்த்தியாக வர்ணிக்க முடியாது. அப்படி வர்ணித்தேன் என்று சொன்னால் அந்த சொற்கள் எல்லாம் வர்த்தம். அப்படி வர்ணிக்க முடியாததான நல்ல குணங்களுடைய கூட்டமாகிற கடல், அந்த சமுத்திரத்திலே இருக்கக்கூடியதான வாக்கு சொற்கள், அது ஐக்கிரிவேனாலையும் பண்ணி முடிக்க முடியுமா என்று கேட்கிறான் ஆழ்வார். அடுத்து நான்காவது ஸ்லோகத்தை, பெரிய பிராட்டியாரே உங்களுடைய திருக்கல்யாண குணங்கள் என் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவை, ஆனால் என்னுடைய நாட்டில் ஏற்பட்ட சொல்லானது சிரிப்பிற்கு இடமாகாது என்று சாய்க்கிறார். மனசாந்த துர்கிரகதையா கியாத குணாஸ்தாவகாக தானேவ பிரதிசாம்பு ஜிஷ்பமுதிதா ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்துனமன்மகே நகிசகோர்யே காகிலாம் சந்திரிகாம் நாளம் பாதுமிதி பிரகிஷ்டரசனாம் மாசீத சத்யாம் ஸ்ருஷி. ஆச்சரியமான விஷயத்தை இந்த நைச்சானுசந்தானத்தை ஆழ்வான் இங்கே நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் திருக்கல்யாண குணங்கள் சொற்கள் என் மனத்திற்கும் என்னுடைய வாக்கிற்கும் எட்டாதவைகளாக இருக்கு. இப்போ வாக்கோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, வாக்கு மனசு ரெண்டுமே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்கணும், அது எப்படி இருக்கு என்று அளவிடணும்னு கிளம்பித்தார். ஆனால் முடியாமல் திரும்பி விட்டது அப்படிங்கிறது வேதம். அந்த மாதிரி உன்னுடைய புகழை, அந்த திருக்கல்யாண குணங்களை நான் அனுபவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படின்னு என்னுடைய நாக்கானது நீர் ஊற்றுடன் சேர்ந்திருக்கிறது. அது உடனே துடிக்கிறது உனக்கு கல்யாண குணங்களை பாட வேண்டும், உன்னுடைய கல்யாண குணங்களை. ஆனால் முடியல, இது முடியல அப்படிங்கறதுனால என்னுடைய வாக்கானது இப்படி கலந்துட்டு அப்படிங்கறதுனால ஒரு பரிகசிக்கும்படியாக சிரிக்கும்படியாக நான் நினைக்க மாட்டேங்கிறார் ஆழ்வார். ஏன் அப்படின்னு கேட்டார், இந்த சகோர பட்சின்னு ஒரு பட்சி, இது என்ன பண்ணும், சந்திரனுடைய கிரணங்களை பருகும். சந்திரனுடைய கிரணமானது எப்படி அளவிட முடியாமல் இந்த பூமியில் விழுகிறதோ அது எல்லாவற்றையும் அந்த பட்சியினால் பருக முடியாது. அதனால உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் முழுமையும் என்னுடைய வாக்கினால் அளவிட முடியாது. அதற்காக சகோர பட்சி தன்னுடைய நாக்கை அடக்கிக் கொண்டு சும்மா இருப்பது கிடையாது. அது எப்படி அதனுடைய சக்திக்கு தகுந்தார் அந்த சந்திர கிரணங்களை பருகுகிறதோ, அதே போல என்னுடைய நாக்கையும் நாம் அடக்கிக் கொண்டு இருக்க முடியாது. நான் வர்ணிக்க கடவே என்னால் வர்ணிக்கப்படும் ஆழ்வான் இங்கே விஜயாபனம் பண்றார். ஜலம் நாக்கு, நீருடன் நீர் ஊற்று, அதாவது திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்க வேண்டும் அப்படிங்கறதான அந்த எண்ணத்திலே இருக்கக்கூடியதான அந்த நாக்கு புறப்பட்டு விட்டது, கிளம்பி விட்டது என்று ஆழ்வான் இங்கே விஜயாபனம் பண்ணுகிறார். அப்பேற்பட்டதான அடியேனும் சாம்புஜித்வம் சரியாக பேச தெரியாமல் நைச்சானுசந்தானத்தை காண்பிக்கிறான். சாம்புஜித்வம் அப்படின்னா சரியா பேச தெரியாவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று தன்னுடைய கண்ணடக்கத்துடன் ஆழ்வான் பண்ணி தேறிக்கொள்கிறார். பெரிய பிராட்டியாரே, மனிதர்களுக்கு அனுபவிக்கக்கூடியதான செல்வச் சிறப்பு, செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கடாட்சத்தினால் அது ஏற்படக்கூடியவை. இதுல என்ன ஆச்சரியம், நாங்கள் எந்த ஆச்சரியத்தையும் படமாற்றவும் அதிலே அப்படிங்கிறார். இதுல எந்த ஆச்சரியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இங்க ஆழ்வான் சாதிக்கிறார். இப்பேற்பட்டதான பிராட்டி இந்த ஐஸ்வர்யங்களை, அதாவது திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு புறப்பட்டதான அடியேன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சாதிக்கிறார் ஆழ்வார் ஐந்தாவது ஸ்லோகத்திலே. ீடாதிபாகீரேன. பெரிய பிராட்டியாரே, எதுவும் தெரியாத நீச்சனான நிறை ஒன்றுமில்லாத அடியேன் செட்ட புத்தியை உடையவனாக இருந்தாலும், துஷ்ட புத்தி ரவி உள்ள அனுபவம் மிக்கவால் ஞானிகள் தன்னை தாழ்த்திக் கொண்டு பேசக்கூடியவர்கள், எம்பெருமானிடத்திலே செல்லக்கூடியதான சேதனன் ஜீவன் தன்னை தாழ்த்தியும் எம்பெருமானுடைய பெரியபிராட்டியாருடைய திருக்கல்யாண குணங்களை உயர்த்தியும் பேச வேண்டும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதை இங்கு ஆழ்வான் காண்பிக்கிறார். துஷ்ட புத்தி ரவி, என்னுடைய கெட்ட புத்தி உடையவனாக இருக்கக்கூடியவன் ஆழ்வார் அந்த இடத்திலே பாதிக்கிறார். நீச்சனே நிறை ஒன்றுமிலே என் கண் பாகம் வைத்த வரஞ்சுடர் சோதிக்கேன். நீச்சனே என்கிறார். அப்படியே இங்க ஆழ்வானம் அதையே இங்க அருள் செய்கிறார். நீச்சனானவி ரொம்ப நீச்சனா, எந்த நிறைவும் இல்லாததான் அடியேன் செட்ட புத்தியை உடையவனாக இருந்தாலும், உன்னிடத்திலே உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பாடுவதற்கு ஈடுபாடு இல்லாதவனாக இருந்தாலும், அதை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு விருப்பம் இல்லாதவனாக இருந்தாலும், உன்னுடைய புகழை அனுபவிக்க பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். தைரியமும் வேணும் அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறார் இங்கே ஆழ்வார். பயப்பட மாட்டேன், இவ்வளவு புத்தி ஈனனாக இருக்கேன், ஈடுபாடு இல்லாதவனாக இருக்கேன், ஸ்ரத்தை இல்லாதவனாக இருக்கேன், அதனால வெக்கப்பட வேண்டும் அப்படின்னா வெக்கப்பட மாட்டேங்கிறார். புகழை அனுபவிக்க பயப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன், என்னால் உன்னுடைய கீர்த்தியானது எந்த நல்ல குணமும் இல்லாத சீரமில்லா சிறியேனாகியால் இப்படி அடியேனால் சொல்லப்பட்டால், உன்னுடைய கீர்த்தி புகழப்பட்டால் அந்த கீர்த்தியானது புகழானது கெட்டு விடாது அப்படிங்கிறார் ஆழ்வார். இது காரணம் என்ன அப்படின்னா, கங்கை ஜலமானது பிரவகிச்சுண்டு போறது, அந்த ஜலத்தை ஒரு நாய் நக்கிறது, அந்த நாய் நக்கி அதை பருகிறது சாப்பிடுறது, அதனால அந்த நாய் இந்த கங்கை ஜலமானது புண்ணியமானது புனிதமானது, அதை போய் நாம் நாக்கால பருகிறோமே சாப்பிடுகிறோமேன்னு அது வெக்கப்படாது, அதனால அந்த ஜலமும் கெட்டு போகாது, பயப்படாது, தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ளும். அதுபோல உன்னுடைய குணக்கடல் சமுத்திரம், அந்த குணங்களை பாடுவதற்கு நான் வெக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த நாய் தாகத்தை தணித்துக் கொள்ளுமோ அதுபோல உன்னுடைய அனுகிரகமானது எனக்கு கிடைக்கும், இந்த கீர்த்தியினால நான் சந்தோஷப்படுவேன், அதுபோல அடியே எனக்கு நன்மை பயக்கும் என்று அருளை செய்கிறார் நான்காவது ஐந்தாவது ஸ்லோகத்திலே. இந்த நாய் அப்படிங்கிற திருஷ்டாந்தத்தை பல இடங்கள்ல ஆச்சாரியா எல்லாம் அனுபவிக்கிறார். ஏ விஷு பாபயோனயகா ஹரிஹரதி பாபாணி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருத அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ ஜகத்தேவஹி பாவகஹ. சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா சேதம் ஏலனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக விநாசனம். நாயேன் வந்தடைந்தேன் நாயினேன் நான் செய்த குற்றம் அடி நாயேன். இப்படி பல வகையாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நாய் அப்படிங்கிறதான அந்த சொல்லை பயன்படுத்தி எம்பெருமானையும் பிராட்டியும் அனுபவிக்கிறார்கள். எம்பெருமான இடத்துல ஒரு நாய் போல இருக்க வேண்டும், அந்த தாசவிருத்தம் பண்ண வேண்டும். இதை சுவாமி சரணாகதி தீபிகளே காண்பிக்கிறார். துஷே கிமங்கி ததினி தவதேவ சில்வியா துர்வார் தர்ஷபலேன சுனாவலீடா. எம்பெருமானே, உன்னுடைய திருவடியிலிருந்து உருவான கங்கை நதி ஜலத்தை அடக்க முடியாத தாகத்தினால் ஆசையினால் நாய் எப்படி தன்னுடைய நாக்கால் நக்கி பருகுகிறதோ அப்படி பருகினால் அந்த கங்கை ஜலமானது கெட்டுப்போய்விடுமா என்று அருளை செய்கிறார். இப்படி நாய் போல தாசகத்தியம் பண்ண வேண்டும், வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதை அருளை செய்கிறார் ஆழ்வான். இந்த அஞ்சாவது ஸ்லோகத்திலே ஆறாவது ஸ்லோகத்திலே பெரிய பிராட்சியாரு லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு தேவைப்படுவது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அது உன்னுடைய கடாட்சத்தினால்தான் கிடைக்கக்கூடியது, இதை நாங்கள் ஆச்சரியமாக எண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். தன்னப்பார் இல்லாத எம்பெருமான் எல்லா உலகிற்கும் தலைவனாக இருந்தாலும் அத்விதீயனாக இருந்தாலும் உன்னுடைய பார்வையால் கடாட்சத்தினால் சமுதீட்சனார் தான் பேறு பெற்றவனாக நினைக்கிறான். இதை பட்டரும் அருளை செய்கிறார். அபாங்கா பூயாம் சோயதுவரிவரம் பிரம்ம ததபூ அமீய பிரதித்ரா சததமக பதமகாதி சததராத் அதஸ்தீராம் நாயஸ்ததுபயம் சம்ஸ்வாம் பிரணிஜகௌ அருள் செய்கிறார். இந்த ஆழ்வானும் அருள் செய்யும்பொழுது ஐஸ்வர்யம் மகதேவா அல்பமதவா திருச்சேத பும்சாம் கிரியத்து தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணா தவ யத சார்வத்ரிகம் வர்த்ததே தேனை தேன விஸ்மயே மகி ஜகநாதோபி நாராயணக தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயத ஸ்வாத்மானமாத்மேஸ்வரக. பெரிய பிராட்டியாரே, எல்லா இடங்களிலும் லோகத்திலே அனுபவிக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்கள், அந்த ஐஸ்வர்யங்கள் உன்னுடைய திருக்கண்கள் அதனுடைய கடாட்சத்தினாலேயே ஏற்படுகிறது. ஐஸ்வர்யங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா இந்த லோகத்துல எல்லா இடங்களிலும் ஐஸ்வர்யங்கள் அப்படியே கொட்டி கிடக்கு. இந்த லோகமே ஒரு ஐஸ்வர்யம், கொட்டி கிடக்கக்கூடியதான் ஐஸ்வர்யங்கள் தானாக வந்து அனுபவிக்கும்படியாக வராதா? பிராட்டி எந்த திசையிலே தன் கடாட்சத்தை ஏற்படுத்துகிறாளோ, அவளுடைய கடைக்கன் பார்வை எங்கு விழுகிறதோ அது படக்கூடியதான இடத்துல இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்கள் நான் முன்னே போகிறேன் நான் முன்னே போகிறேன் வருதான். அப்படி தாயாரிடத்துல நாம் சரணாகதி பண்ணினோமானால் நமக்கு ஏற்பட்டுள்ள கூடியதான கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட வேண்டியதான நன்மைகள் எல்லாம் தாயாரே அருளை செய்கிறார், அனுகிரகிக்கிறார் அப்படிங்கிறதே அபாங்க பூயாம்சம் எதுவரி வரம் பிரம்மதத பூத்தின் பட்டார் அருளை செய்கிறார். எட்டாவது ஸ்லோகத்திலே ஆழ்வான் பெரிய பிராட்டியாரே வாரும் எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கக்கூடியதான அந்த ஐஸ்வர்யங்கள் என்ன உண்டு, அதனுடைய மேன்மை என்ன, அந்த மனிதர்களுடையான உடல் அழகு உருக்கழகு உருவழகு எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன்னுள் அடங்கி இருக்கக்கூடியது அப்படின்னு அனுபவிக்கிறார். பிராட்டியின் இடத்தில் இருக்கக்கூடியதான் எல்லோருக்கும் கிடைக்கிறது, அதுதான் உண்மை. அந்த காரணத்தினாலேயே பிராட்டிக்கு ஸ்ரீ அப்படிங்கறதான திருநாமம், திரு அப்படிங்கறதான திருநாமம். இதே விஷ்ணு புராணமும் எத சத்தம் ததோ லட்சுமி என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்டதான பெருமை பொருந்தியதான பெரிய பிராட்டியாரே, நீர் எல்லோருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். நீர் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யம் எதசேக பூஜியதிதம் சௌந்தர்ய லாவண்ய யோகோ ரூபம் எச்சகி மங்களம் கிமதி எல்லோகே சதித்துச்சதே தத் சர்வம் தொதகீனமேவ எதத ஸ்ரீரித்த பேதேனவா யத்வா ஸ்ரீமதீதிதேன வசசா தேவி பிரதாமஸ்துதே. தாயாரிடத்தில் கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்னு சியால வந்தார், பிரயத்தனப்படுகிறார். அப்படி பிரயத்தனப்படும் பொழுது, அதாவது சதுஸ்லோகியில தாயே அம்மா நான் உன்னை என்ன சொல்ல வேண்டும், ஸ்ரீரி தேவவயம் குருமகாங்கிற ஸ்ரீஹி அவ்வளவுதான் சொல்லலாம், அதுக்கு மேல உன்னை வர்ணிக்க முடியாது. அப்படி வர்ணிக்க முடியாத அளவுக்கு வாசாம கோத்தரமாக இருக்கக்கூடியவள் நீ. அப்பேற்பட்டதான திராட்சியினுடைய அனுகிரகமானது எல்லோருக்கும் ஏற்பட்டு எல்லா விதமான கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். எட்டாவது ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டியாரே, இங்க எல்லா இடத்திலுமே நீர் வர வேண்டும், வாரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் பிரார்த்திக்கிறார். பெரிய பிராட்டியாரே, உங்களுடைய பெருமை, உங்களுடைய திருக்கல்யாண குணங்கள், உங்களுடைய கீர்த்தி, அதனுடைய எல்லை எங்க இருக்கிறது என்று பார்க்கலாம் அப்படின்னா, அந்த எல்லை எம்பெருமானுக்கும் தெரியாது, உமக்கும் தெரியாதுங்கிறார் இங்க ஆழ்வார். தேவி தன் மகிமாவதிர்ண ஹரிநாதிஸ்வயாஜ்ஞாயதே. ஹரினா எம்பெருமானாலே, நான் ஹரினா, எம்பெருமானாலே அறிய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. சரி, உமக்கு தெரியுமா என்றால் உமக்கும் தெரியாது. நாபித்வயாஜ்ஞாயதேன்னு அழகாக பதப்பிரயோகம் பண்ணுகிறார் ஆழ்வார். சரி, எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கும் தெரியாது, தாயாருடைய திருக்கல்யாண குணங்களுடைய இல்லை, தாயாருக்கும் தெரியாது, ரெண்டு பேருக்குமே தெரியாது. ரெண்டு பேருக்குமே தெரியாது அப்படிங்கும் போது சர்வஜ்ஞத்தும் ரெண்டு பேருக்குமே உண்டு. அப்ப சர்வஜ்ஞத்தும் சொல்ல முடியாது, எல்லாம் தெரிந்தவாள் எப்படி சொல்ல முடியும், இவாளுக்கு இந்த விஷயங்கள் தெரியலையே, அதனால எல்லாம் தெரிஞ்சவாள் சொல்ல முடியாது, சர்வஜ்ஞத்தும் போயிடுமே அப்படின்னு கேட்டா, சர்வஜ்ஞதாகியதே, அந்த சர்வஜ்ஞத்தம் எல்லாம் போகவே போகாது, அதனால போகாது. அதனால நீங்கள் ரெண்டு பேருமே எல்லாம் தெரிந்தவாள், அதுல எந்த குறைவும் கிடையாது. அதாவது ஒரு பொருள், ஒரு வஸ்துவானது லோகத்துல எங்கேயுமே இல்லை அப்படிங்கும் பொழுது, அந்த வஸ்துவை தேடிண்டோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்கிறார் ஆழ்வானி. அதாவது ஆகாயத்தாமரை, அந்த ஆகாயத்தாமரை ஜெகன குசுமம்னு பேரு, அதை போய் தேடிண்டு போனா ஆகாயத்தாமரைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை போய் தேடிண்டு யாராவது போ, அவன் பைத்தியக்காரன், முட்டான் என்று பெரியோர்கள் எல்லாம், அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள், வித்வான்கள் எல்லாம் அப்படி சொல்றான். அதனால உன்னுடைய பெருமையை தேடிந்து நீங்க போகணும், உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரியாத விஷயத்தை பத்தி நாம யோசிக்க கூடாது, இதனால உங்களுக்கு சர்வஜ்ஞத்தம் போகாது அப்படிங்கிறார். ஆளவந்தார் எப்படி அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தையே ஆழ்வானும் அனுபவித்து காண்பிக்கிறார். உன்னுடைய வல்லபனான எம்பெருமான் உன்னுடைய கீர்த்தியை, புகழை, திருக்கல்யாண குணங்களை மாதும் அளவிட வேண்டும் அப்படின்னு புறப்பட்டால், நாளம் மாதும். இதுதான் தாயார், இதுதான் தாயாருடைய சொரூபம், இதுதான் தாயாருடைய திருக்கல்யாண குணங்கள் அப்படின்னு அவனால பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான திருக்கல்யாண குணங்களை உடையதான பெரிய பிராட்டியாரே, சதசத்தேன அசதச அசத்தேன சிரவணம் இக இஷ்டம், இப்படி சர்வார்த்த சித்தியிலும் காண்பிக்கிறார். பகவத்குண தர்ப்பணத்திலே சராசர பட்டர் அவிஜ்ஞாதா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது சர்வஜதாமே உபாலபாமகே துவம் ஹி அஜ்ஞேவ அஸ்ருஜ தோஷ தோஷனகா. எம்பெருமான் சர்வஜ்ஞங்கிறதான ஒரு திருநாமம் உண்டே, ஆனா அவனுக்கு சர்வஜத்துவம் வருமா அப்படின்னு கேட்டா வராதுன்னே சாதிக்கிறார் பட்டர். ஏன்னா அது பரிகசிக்க தகுந்ததுங்கிறார். ஏ எம்பெருமானே உண்மை ஆசிரியிச்சுதான் அடியார்கள், அந்த தாசபூதர்கள் சேஷபூதர்கள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான அந்த தோஷங்கள் என்ன அதை நீர் பார்த்ததில்லை, ஏன்னா அதை உமால தெரிஞ்சுக்க முடியலங்கிறாரா. அதனால சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது, அவிஜ்ஞாதா சொல்ல முடியாது. அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு இது ஹீனமா குறைவான்னு கேட்டா குறைவில்லை. அப்பேற்பட்டதான திருக்கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான். அந்த திருக்கல்யாண குணங்கள் எப்படி வருது? பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தினால் பார்வையினால் ஏற்படக்கூடியது. அப்பேற்பட்டதான அந்த பெருமையை பேரை உடையவன் எம்பெருமான் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வான். ஒன்பதாவது ஸ்லோகத்திலே ஆழ்வான் பெரிய பிராட்டியாரை சரணாகதி பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காண்பித்து கொடுக்கிறார். லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதம்யம் யத்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி சா பாரதி பகவதி யதீயதாசி தாம் தேவதேவ மகிஷீலிம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. லோகத்துல விவகாரங்கள் உண்டு, வனஸ்பதினு ஒண்ணு பிரகஸ்பதினு ஒண்ணு, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தாரதம்யம் ஏற்றத்தாழ்வு உண்டு. வனஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியது மரத்திற்கு பேர், மரங்கள் இந்த காடு வனஸ்பதி அப்படின்னு பேர். தேவ குருவிற்கு பிரகஸ்பதினு பேர். தேவகுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஞானத்துல சிறந்தவர், ஞானம் உடையவர், பரிபூர்ணமான ஞானத்தை உடையவர் தேவகுரு. இது வனஸ்பதி மரம், தேவகுரு பிரகஸ்பதி, இது ரெண்டுத்துக்கும் தாரதம்யம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேவகுருக்கு ஞானம் இருக்கு, மரத்துக்கு ஞானம் கிடையாது. அதாவது அதுக்கு இருக்கக்கூடியது இதுக்கு இவருக்கு இருக்கக்கூடியது அதை காட்டும் அதிகமானது. ஞானத்தினால வேறுபாடு, ஞானத்தை வைத்து சொல்லக்கூடியது. இந்த ஞானமானது எப்படி கிடைச்சது தேவகுருக்கு அப்படின்னு கேட்டா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதுங்கிறார். இந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால தேவகுருக்கு ஒரு ஞானமானது கிடைச்சது. அந்த சரஸ்வதி எப்படிப்பட்டவங்கிறத இந்த ஆழ்வான் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார், வர்ணிக்கிறார். அந்த சரஸ்வதியானவள் பட்ட மகிழ்ச்சியான பெரிய பிராட்டியாரே லட்சுமி தேவியே, உன்னுடைய அனுகிரகத்தினால் உன் அடியார்களுக்கு ஏவல் செய்யக்கூடியவளாக இருக்கிறார் என்று அனுபவிக்கிறார். லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதம்யம் யத்யா பிரசாத பரிணாமம் உதாகரந்தி சா பாரதி. அந்த சரஸ்வதி தேவியானவள் பகவதி யதீயதாசி, பெரிய வாத்தியாரான உம்முடைய தாசபூதர்கள் அடியார்கள் யாருக்காலோ அவளுக்கு அவளுடைய ஏவல்களை செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான பெரிய பிராட்டியாரே மகாலட்சுமியே, ஹே தேவியே உம்மை சரணமாக அடைகிறோம். இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே யுக்தாம் பாவய பாரதி அப்படின்னு அனுபவிக்கிறார். பெரிய பிராட்டியாரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேன், அதுக்காக நீ எனக்கு நல்ல மொழியை நல்ல வாக்கை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தாயாருடைய அனுகிரகத்தினால்தான் வாக்கு வருது, இந்த வாக்கு சரஸ்வதி தேவி. தாயாருடைய சங்கல்பம் இருந்தால்தான் வாக்கானது நமக்கு ஏற்படும். அப்பேற்பட்டதான பெரிய அந்த வாக்கை உடையவள், வாக்கை அனுகிரகிக்க கூடியவள். இந்த பராசர மகரிஷியம் அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி நதாத்ம சர்வவசசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி அம்லான ஸ்ரீகி தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி ஸ்ரீவிஸ்வரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோ விவதேஷ்ய வாசா ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேசைகி. பராசர மகரிஷி அர்த்தோ விஷ்ணுகு இயம் வாணி அப்படின்னு சொல்றார். சௌனக மகரிஷி நதாத்ம சர்வ வசசாம் பிரதிஷ்டாயத்ர சாஸ்வதி அப்படின்னு வர்ணிக்கிறார். ரிச்சோ யஜோகம் சிசாமானி அப்படின்னு வேதம் சொல்றது. இதெல்லாம் யார சொல்றது அப்படின்னா ஸ்ரீகி அப்படின்னு சொல்லக்கூடியதான பெரிய பிராட்டியாரை சொல்லக்கூடிய அவள் ஸ்ரீகி. பெரிய பிராட்டியார் எப்படிப்பட்டவள்னா அம்லான ஸ்ரீகி தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்வமூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபக்தி. இவளுடைய அனுகிரகத்தினால்தான் வியாசர் முதலானவர்கள் எல்லோருக்குமே இந்த வாக்கானது பரிமளிக்கிறது. பல கிரந்தங்களை எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணார், வேத வேதாந்தங்களை எல்லாம். அதற்கு காரணம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்பேற்பட்டதான போற்றக்கூடியதான அந்த பிராட்டியார் ஆசம் விசதமகிலம் வாங்மயம் எத்விபூதிகி தத்வேதாசாம் பரிணதிரசௌ பாவலேசைஸ்வதியைகி. பெரிய பிராட்டியாரே, புகழொன்றில்லாத அடியேன், உண்மை அடைக்கலமாக புகுந்தேன். தேவரீரிடத்தில் அதாவது பெரிய பிராட்டியாரிடத்தில் இருக்கக்கூடியதான அடங்காத எண்ண முடியாததான திருக்கல்யாண குணங்கள். லோகத்தில் எத்தனை மங்கள வஸ்துக்கள் இருக்கோ அத்தனைக்கும் மங்களமாக இருக்கக்கூடியவன், எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு திருவாபரணம் போல இருக்கக்கூடியவன், இந்த லோகத்திலே அடையக்கூடியதான பசு புத்திர கஷேத்ர ஆராம சத்ருஜய வித்யா பிரசித்தி இது எல்லாமே அந்த பகவானுடைய சொரூரூப குணாதிகள். அனுபவ ரூப பகவத் கைங்கரியம் எல்லாமே பிராட்டியினுடைய அதீனமானது. அதனால பிராட்டியை ஆசிரியச்சால் வேறி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்கும். நம்முடைய வினைகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவன். எந்த விதமான கட்டங்கள் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை, பிராட்டியை ஸ்மரித்தாலே போரும், எல்லாம் போய்விடும். அப்பேற்பட்டதான ஸ்ரீகி என்று சொல்லக்கூடியதான பெரிய பிராட்டியாரே, உம்முடைய பெருமையை அகிஞ்சனமான அடியேன் சொற்களால் சொல்லி பூர்த்தி செய்ய முடியுமோ, அதனால் உண்மை சரணமாக பத்துகிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறார் ஆழ்வான். அடுத்து பத்தாவது ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியாரால கடாட்சிக்க முடியாத ஒரு நேரமும் உண்டு, பெரிய பிராட்டியார் கடாட்சம் பண்ண முடியாத ஒரு நேரமும் உண்டு அப்படிங்கிறே ஆழ்வான் காண்பிக்கிறார். தாயாராலேயே எல்லாம் நடக்கிறது அப்படின்னு வேதங்களும் வேதாந்தங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லும் பொழுது, தாயார் பண்ணாத கடாட்சம் இல்லாத சங்கல்பம் இல்லாத ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதா பிரளயங்கிற. ஏன்னா தாயாருக்கு யாரையும் அழித்து பழக்கம் கிடையாது, சம்ஹாரம் பண்ண மாட்டார், வாழ வைக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன். அதனால இந்த இடத்துல பிரளய காலத்துல இந்த பூமியானது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வருத்தத்தோட சோகத்தோட வாட்டத்தோட இருந்துதான். அதை இந்த இடத்துல அழகா காண்பிக்கிறார் ஆழ்வான். எஸ்ய கடாட்ச மிருதவீட்சண தீட்சணேன சத்ய சமுல்லசித பல்லவம் உள்ளலாத விஸ்வம் விபர்ய சமுத்த விபர்யம் பிராக்கு தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரியாமகா. எப்பேற்பட்ட பிராட்டியாரை நான் சரணமாக அடைகிறேன், நாங்கள் சரணமாக அடைகிறோம் அப்படின்னு காண்பிக்கிறார். இங்க ஆஸ்ரயாமகா ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகா, எப்பேற்பட்ட தாயார் தேவதேவ மகிஷியும் தேவனான தேவ தேவனான எம்பெருமானுடைய பத்த மகிஷி அந்த பெரிய பிராட்டியாரை நாம் சரணமாக அடைகிறோம். அவளுடைய கடாட்சத்தினால எல்லாம் செழிப்பாகவும் கஷேமமாகவும் இருக்கும் பொழுது அவருடைய உபேட்சை காலமும் ஏற்படுகிறது. அதாவது மகாப்பிரளயம், உபேட்சை என்றால் தாயாருடைய கடாட்சம் இல்லாததான ஒரு காலம், அது மகாப்பிரளயம். அந்த மகாப்பிரளயத்திலே சம்ஹரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான சங்கல்பம் தாயாருக்கு என்னைக்குமே கிடையாது. எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவள், வாழ வைக்கக்கூடியவள். அதனால அந்த பிரளய காலத்திலே வாட்டத்தோட இருந்ததான பிருத்திவி பூமி லோகங்கள் மறுபடியும் சிருஷ்டி காலம் ஆரம்பிக்கும் பொழுது தாயாருடைய கடைக்கன் பார்வையினால சங்கல்பத்தினால குளிர்ந்து செழிப்படைந்து இருக்கிறது. அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியதான தேவதேவனுடைய பட்டமவிஷயான பெரிய பிராட்டியாரே உண்மை சரணடைகிறோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது ஆளவந்தாரம் அழகாக நமக்கு தன்னுடைய சதுஸ்ரோதியிலே காண்பிக்கிறார். நஷ்டம் திரிபுவனம் சம்பிரச்சனந்தோதயம். இந்த ஸ்ரீசுக்தியிலே பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா இது நஷ்டம் பிராக் அப்படின்னா பிரளய காலத்துல நடக்கும். திரிபுவனங்களும் திருப்பி சிருஷ்டி காலத்துல செழிப்பை அடைகிறது சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்வயா தேவி பரித்தம் சகலம் புவனத்ரயம் விநஷ்டப்ராயம் அபவதி ஸ்வயாதீனம் சமேதிதம் அப்படின்னு விஷ்ணு புராணம். சிருஷ்டி காலத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன் தாயார். அப்பேற்பட்டதான தாயாரை சரணமாக அடைகிறோம் அப்படின்னு தாக்கிறார். பதினோராவது ஸ்லோகத்திலே எந்த பிராட்டியினுடைய கடைக்கன் பார்வையானது யார் மேல விழுகிறதோ படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையை பெற்று விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ரங்கராஜ மகிழ்ச்சியான பெரிய பிராட்டியார் அடியேனையும் கடாட்சித்து அனுகிரிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். லட்சம் லட்சிதா மகேஷா சிவு ஸ்ரீரங்கராஜ மகிஷிசா மாமபிதாம் லக்ஷ்மிகி. ஆழ்வானத்தை ஐஸ்வர்யத்திலே எப்பொழுதுமே ஆசை கிடையாது. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே இருந்து வர்த்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஆசையும் கிடையாது. அதனால பிராட்டியின் இடத்திலே தனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணும் வேற புருஷார்த்தங்கள் வேணும் அப்படிங்கிறதான பிரார்த்தனை எல்லாம் இல்லை. ஆனால் ஆச்சாரியால் ஆழ்வார்கள் எல்லோருமே லோகத்துக்காகவே அவளுடைய அந்த அந்த வைபவங்களை எல்லாம் சொல்லக்கூடியவா அனுபவிக்கக்கூடியவா. இப்படி நமக்காக ஆழ்வான் பெரிய பிராட்டியாரிடத்திலே எல்லாவற்றையும் பிரார்த்தித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஆசிரியப்போம், நாம் சரணாகதி பண்ணுவோம், சரணடைவோம் பெரிய பிராட்டியாரிடத்திலே என்று அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான பெரிய பிராட்டியார் எனக்கும் அனுகிரகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பெரிய பிராட்டியாரிடத்திலே பிரார்த்திக்கிறார். தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறதான நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியார். இந்த இடத்திலே மோட்சம் கொடுக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியார், வாழ்வையும் கொடுக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியார், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியார், கஷ்டத்திலிருந்து நமக்கு விமோசனத்தை கொடுத்து நல்ல ஒரு சொத்தாக இருக்க வைப்பவனும் பெரிய பிராட்டியார் அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பிக்கிறார். பெரிய பிராட்டியாரை நாம் ஆசிரித்தோமானால் சஸ்வராட் பவதி, அவன் நித்தியசூரிய போல இருக்கக்கூடியவா, கைங்கரிய ஸ்ரீயை உடையவான், குபேரனை போல பெரிய ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவான். அப்பேற்பட்டதான பெரிய பிராட்டியாரை நாம் ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பெரிய பிராட்டியாரிடத்திலே சரணாகதியை பண்ணி திருவரங்கத்திலேயே உஞ்சவிற்த்தியை நடத்தி அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காண்பித்தவர் ஆழ்வான். அந்த அப்பேற்பட்டதான ஆழ்வான் கைங்கரிய சமிருத்தியே வேண்டும் அப்படின்னு அந்த கைங்கரிய சமிருத்தி இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதும் அங்கே பரமவிரதம் சென்றாலும் கைங்கரியமே வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறார். ஆகையினாலே பகவத்பாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவார் அந்த கைங்கரியங்கள் பண்ணுவதற்காக க்ஷேமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிறதான பதினோரு ஸ்லோகம் கொண்டதான பிரபந்தத்தை ஆழ்வார் நமக்கு அனுகிரகித்துள்ளார். இப்படிப்பட்டதான பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை கேட்பவர்களுக்கும் சொல்லுபவர்களுக்கும் மற்றும் வியாதியினாலும் சில கஷ்டங்களாலும் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா விதமான பயங்களையும் நீக்கி சகல க்ஷேமங்களையும் கொடுத்து வாழ வைக்கக்கூடியவன் ஸ்ரீரங்க திவ்ய தம்பதியான அவாதான் ஸ்ரீரங்கனாச்சார் தான் அப்படிங்கிறதான இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதுமே எண்ணத்தில் கொண்டு அந்த திவ்ய தம்பதிகளை நாம் ஆச்சரியமாக சரணமாக புக வேண்டும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீ வரதக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ கோரத்தாழ்வான் திருவடிகளே சரணம்.